தங்கம் கரையுதா வெக்கம் உடையுதா முத்தம் கோடருதா உருகுதே மருகுதே ஒரே பார்வையானே அலகமே சுழலுதே உன்னை பார்த்ததாலே தங்கம் உருகுதே அங்கம் கரையுதே வெக்கம் உடையுதே முத்தம் தோடருதே சொக்கித்தானே போகிறேனே நானும் கொஞ்ச நாளா சந்திக்கிற பொழுது அன்பு கொத பேசி பேசி விடியது இரவு ஏழு கடல் தாண்டித்தான் ஏழு மலை தாண்டித்தான் இங்க ரத்து மச்சம் கிட்ட ஓடி வரும் மனசு நாம சேர்ந்து வாழும் காட்சி போட்டி பாக்குறேன் விட்டு எங்கேயோ வேறறிந்து நிக்கிறேன் குடு தந்த கிளி பெண்ணே உன்னாலதான் வாழுறேன் சொல்லி கேக்குறேன் குடு விட்டு கூடு பாயம் காதலால சுத்துறேன் கடவுள் கிட்ட கருவர கேட்டு உன்ன சுமக்கவா உதிரம் உனக்கே தான் எழுதி கொடுக்க சொக்கித்தானே பா